శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది శ్రీశైల వంశోద్భవ సోమయాజి నారాయణార్యాప్త సమస్త బోధం తత్పౌత్రమీడే వరదార్యసూనం ఆఢ్యం గుణైర్యజ్ఞ వరాహవర్యం విశ్వాస విష్ణుపద భక్తి విరక్తి శూన్యం బిభ్రష్టకృత్యమపిమాం విషయేషు సక్తం విద్వత్ సభానుగతి యోగ్యమిహా దదానౌ వేదాంత సూరి చరణౌ శరణం ప్రపద్యే. ధనుర్మాసత్తుల నామ ఆచార్య పాదుక అబడింగ్ర ఒరు ప్లాట్ఫామ్ మూలమాహ பல சத்விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். பொதுவாக தனுர்மாசத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா பல விசேஷங்கள் உண்டு. அதில் பகவான் கிருஷ்ணன் கீதையில் மாசானாம் மார்கஷீர்ஷோகம் அப்படின்னு மாதங்களுள் நான் மார்கழியாக இருக்கேன் அப்படின்னு சாதிக்கிறார். அது மாத்திரம் இல்லாத பெருமாள் மூலமாக பெருமாளையிட்டு ஒரு விசேஷம் மார்கழி மாதத்துக்கு. நம்ம சம்பிரதாயத்தில் எப்பயுமே பெருமாள் பிராட்டி ரெண்டும் சேர்ந்ததுதான் தத்துவம். அப்போ பிராட்டி விஷயமாக இருக்கக்கூடிய பெருமை என்னென்னா கோதா பிராட்டி ஆண்டாள் 30 நாள் திருப்பாவை நோன்பு அப்படிங்கிறத அனுஷ்டித்து அந்த மாதத்துக்கே திருப்பாவை மாதம் அப்படிங்கிற பேர் வர அளவுக்கு ஆண்டாளுடைய கட்டாட்சம் அந்த மாதத்துக்கு இருக்கு. அப்பேற்பட்ட மார்கழி மாதம். அதில் நாம் பலவிதமான சத்விஷயங்களை கேட்டு அனுபவிக்கிறதுக்கு இந்த ஆச்சாரிய பாதுகா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கு. அதுலேயும் நாம் அனுபவிக்க போகக்கூடிய அனுபவிக்கக்கூடிய இந்த கிரந்தங்கள் ரெண்டு. ஒன்று சுதர்சனாஷ்டகம், இன்னொன்று ஷோடசாயுத ஸ்தோத்திரம். அப்படிங்கிற ரெண்டு ஸ்தோத்திரத்தையும் ஆச்சாரியால் நமக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணுறாளோ அதன் பிரகாரம் நாம் அனுபவிக்கிறதுக்கு பார்ப்போம். பெரியவாளுடைய நியமனம் ஷோடசாயுத ஸ்தோத்திரம் சுதர்சனாஷ்டகம் ரெண்டையும் உபன்யசிக்கணும் அப்படின்னு. இது ரெண்டுமே ஒரே ஒருத்தரை பற்றினதான ஸ்லோகம். யார் அப்படின்னா திருவாழியாழ்வார் அப்படின்னு சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய சுதர்சனர். சுதர்சனர் அப்படின்னாலே சக்கரத்தாழ்வார்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று இவருடைய தரிசனம்தான் சுதர்சனம் சுஷ்டு தரிசனம் சோபனமான தரிசனம் அப்படிங்கிறது ஏற்படுறது. தரிசனம் அப்படின்னா சித்தாந்தம். இந்த சுதர்சனரை யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்காளோ அவள்லாம் தான் சுதர்சனத்தில் இருப்பவர்கள், நல்ல சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவா. அப்படி சக்கரத்தாழ்வார விசேஷமாக கொண்டாடுறது அப்படிங்கிறது நம்ம சித்தாந்தத்தில் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் இந்த சுதர்சனருக்கு என்ன பெரிய வைபவம் அப்படின்னு கேட்டாக்க நம்மாழ்வார் திருவிருத்தத்தில் சாதிக்கிறச்சே திருவிருத்தம் சுவாமி நம்மாழ்வாருடைய முதல் பிரபந்தம் அதில் சாதிக்கிறச்சே அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினைகட செங்கோல் நடாவிதிர் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது பகவான் சர்வேஸ்வரன் இந்த சகல லோகத்தையும் தன்னுடைய அதீனத்துக்கு வச்சுன்னு இருக்கான். அவன் சொல்கிறபடி பிரகாரம்னு இந்த அத்தனை லோகங்கள்லேயும் அவனுடைய ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டு அவனுடைய கண்ட்ரோலுக்கு உட்பட்டதாக இருக்கு. அப்படி இருக்கிறச்சே பிராட்டியோட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெருமாளுக்கு நாளையே இல்லை. ஏன்னா இத்தனை ஜகத்ரக்ஷண பெரிய இந்த ஜகத்தை ரட்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வேலை பெருமாளுக்கு. அப்படி இருக்கிறச்சே பிராட்டியோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறதுக்கு அவருக்கு நாழி இல்லை. அப்போ என்ன பண்ணுறாராம், மொத்த ஜகத்தை பார்த்துக்கக்கூடிய அத்தனை வேலையையும் சக்கரத்தாழ்வார்கிட்ட கொடுத்துட்டு அந்த பவர் ஆஃப் அட்டானிய சக்கரத்தாழ்வார்கிட்ட கொடுத்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நியமிச்சுட்டு தான் போய் பிராட்டியோட சந்தோஷமாக எழுந்தருடி இருக்கார் அப்படிங்கிறது இந்த நம்மாழ்வார் பாசுரத்திலேருந்து தெரிகிறது. இதையே சுதர்சன சதகம் அப்படின்னு கூற நாராயணஜீயர், இவர் சுவாமி தேசிகனுடைய காலத்துக்கும் முந்தினவர், அவர் சொல்றச்சே மின்ய யஸ்மின் விண்யஸ்ய பாரம் விஜயினி ஜகதாம் ஜங்கமஸ்தாவராணாம் லக்ஷ்மீ நாராயணாக்கியம் மிதுனம் அனுபவத்யுத்யதாரான் அப்படின்னு கூரநாராயணஜீயர் சுதர்சன சதகத்தில் சாதிக்கிறார். அப்படி பகவானுடையதான சர்வவித ரக்ஷணத்தையும் சக்கரத்தாழ்வார்னு சொல்லக்கூடிய திருவாழி ஆழ்வார்கிட்ட கொடுக்கறாருன்னா இவருக்கு எவ்வளோ வைபவங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் பகவானுக்கு சோபையை ஏற்படுத்துறதே இந்த ஆயுதங்கள் தான். இந்த ஆயுதத்துக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியவர் சுதர்சனாழ்வார். சதா பஞ்சாயுதீம் பிப்ரத்து சனஸ்ரீ ரங்கநாயகா அப்படின்னு பராசர பட்டர் அருளி செய்திருக்கார். சதா பஞ்சாயுதி அப்படின்னா பகவான் என்ன அவதாரங்கள் எடுத்தாலும் அந்தந்த அவதாரத்தில் எப்படி பிராட்டியோட கூடே அவதாரம் பண்ணுறானோ அதே மாதிரி ஆயுதங்களுடையும் அவதாரம் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியறது. ஒரு ஒரு அவதாரத்திலையும் பிராட்டிய பெருமாளால் விட முடியாது. ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அந்யேஷு சாவதாரேஷு விஷ்ணோ விஷ்ணோ ஸ்ரீ ரணபாயினி அப்படின்னு பராசர மகர்ஷி சாதிச்சார். ராகவனா பகவான் அவதாரம் பண்ணா பிராட்டி சீதையா அவதாரம் பண்ணுவா, கிருஷ்ணனா பகவான் அவதாரம் பண்றச்சே பிராட்டி ருக்மிணியா அவதாரம் பண்றாள். அந்த மாதிரி எந்தெந்த அவதாரம் பண்ணாலும் மீனா அவதாரம் பண்ணால் ஒரு பெண் மீனா அவதாரம் பண்ணுவா, கூர்மமா அவதாரம் பண்ணால் பெண் ஆமையா அவதாரம் பண்ணுறா. இந்த மாதிரி ஒரு ஒரு அவதாரத்திலையும் பிராட்டி சேர்ந்தே இருக்கா. அதே மாதிரி இந்த ஆயுதத்துக்கெல்லாம் ஈஸ்வரனான சக்கரத்தாழ்வாரும் அந்தந்த அவதாரங்களுக்கு ஏற்ற மாதிரி எம்பெருமானோட அவதாரம் பண்ணுறார் அப்படிங்கிறத பஞ்சாயுதை சேவியமான சங்கச்சக்கர தரோஹரிஹி அப்படின்னு விஸ்வக்சேன சம்ஹிதா ஸ்தோத்திர பாஷ்யம் அப்படிங்கிற கிரந்தத்தில் சாதிக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் சங்கச்சக்கர தரோ நித்யம், நித்யம் அப்படிங்கிற பதத்துக்கு எப்பயுமே அப்படின்னு அர்த்தம், சதா சர்வ காலமும். இவர் இந்த சங்கச்சக்கரங்கள் இல்லாத பெருமாள் இருக்கிறது கிடையாது அப்படிங்கிறது தெரியறது. இந்த மாதிரி எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடின ஆழ்வாரான பெரியாழ்வார் பிராட்டிக்கு பல்லாண்டு பாடினர். அதை சொல்றச்சே வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அப்படின்னு முதல்ல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட பெண்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு பகவானுக்கும் பகவானுடைய திருவடிக்கும் பல்லாண்டு பாடினர். அடுத்தது வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, ஓ திருமார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அவளுக்கும் பல்லாண்டு. அதுக்கப்புறம் நேராக சக்கரத்தாழ்வாருக்கு பல்லாண்டு. வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு. பகவான் கையில் வலது கையில் வலது கையில சக்கரத்தாழ்வார் உரையரர் வலத்துறையும் பெருமாள் பிடிச்சிக்கல. சக்கரத்தாழ்வார் பெருமாளுடைய கையில இருந்துட்டு நமக்கு அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிறது தெரியறது. அவருக்கும் பல்லாண்டு பாடினார் அப்படிங்கிற சேவை இந்த சக்கரத்தாழ்வாருக்கு எவ்வளவு பிராதான்யம் இந்த சம்பிரதாயத்தில் இருக்கு அப்படிங்கிறது தெரியறது. சில அவதாரங்களில் சக்கரத்தாழ்வாருக்கு பிரத்யக்ஷமா அதாவது நேராக சேவையாகாத இருப்பர். எப்படி சொல்றாங்க, எப்படி தெரியறது அப்படின்னா, இப்போ ராமாவதாரத்தில் பெருமாளுக்கு ரெண்டே ரெண்டு திருக்கைகளோட தான் அவதாரம். அதே மாதிரி வராக அவதாரத்தில், நிருசிம்மாவதாரத்தில், மத்ஸ்யாவதாரத்தில், கூர்மாவதாரத்தில்ன்னு இப்படி ஒரு ஒரு அவதாரத்திலையும் பகவான் சக்கரத்தோட வந்ததா தெரியல, வரலை. அப்போ சக்கராவதாரத்தோ சக்கரத்தோடையே பெருமாள் அவதாரம் பண்ணுறாருன்னு சொல்கிறோமே, இதெல்லாம் எப்படி சேரும்? விருத்தமாக இல்லையா? சக்கரத்தோட அவதாரம் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கு, ஆனால் இந்த அவதாரங்கள்லாம் பெருமாள் சதுர்புதனா இல்லை, ராம அவதாரத்தில் ரெண்டு திருக்கைகள், வராக அவதாரத்தில் ரெண்டு திருக்கைகள், மத்ஸ்யாவதாரத்தில் மீன் உருவம், கூர்மாவதாரத்தில் ஆமை உருவம், நிருசிம்மாவதாரத்தில் இரண்டு கைகள், ஆயுதம் இல்லைன்னு தெரியறது. அப்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அது சுதர்சன சதகத்தில் கூரநாராயணஜியர் சக்திர் எஸ்யேஷு தம்ஷ்ட்ரா நக பரசு முகம் வியாபினி எத்விபூத்யாம் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது சக்கரத்தாழ்வார் நேர அவதாரம் பண்ணலை அப்படின்னாலும், இந்த சக்கரத்தாழ்வாருக்கு இருக்கக்கூடியதான சக்தி எப்படி மாறுறது, மாறி உருமாறி வருது அப்படின்னா, ராமாவதாரத்தில் சக்கராயுதம் இல்லைன்னாலும் சக்கரத்தோடைய மொத்த சக்தியும் எம்பெருமானோடைய பாணத்தில் அதாவது அம்புல வந்து ஆவிர்பவிக்கிறது. வராக அவதாரத்தில் பூமியை பெருமாள் குத்தரச்சே அதாவது தன்னுடைய தெத்துப்பல்லு அப்படின்னு சொல்லுவா, தம்ஷ்ட்ரம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில், அந்த பல்லில் சுதர்சனாழ்வார் எழுந்துருடியிருந்தார். மத்ஸ்யாவதாரத்தில் சத்யவிரதன் அப்படிங்கிற பாண்டிய மன்னனுக்கு அந்த பாண்டிய மன்னன் வாசுகியை கொண்டு வரும்போது பெரிய படக அந்த மூக்கில் இருந்த வளைந்த பல்லு ஒன்று இருந்தது அந்த மீனுக்கு, அந்த பல்லில் வந்து எழுந்திருடினார் சக்கரத்தாழ்வார். அது மாத்திரம் இல்லாமல் நிருசிம்மாவதாரம், நிருசிம்மாவதாரத்தில் ஹிரண்யனை கிழிக்கிறதுக்கு பகவான் நகத்தில் நகாயுதத்தினால கிழித்து சம்ஹாரம் பண்ணார். அந்த நகத்தில் சக்கரத்தாழ்வார் அவதாரம் பண்ணார். அதை பெரியாழ்வார் சாதிக்கிறச்சு வாமனாவதாரத்தில் பெருமாள் வாமன ரூபத்தில் எழுந்துருடுறார் யஜ்ஞவாட்டத்தில். அங்கே மகாபலி தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே சுக்கராச்சாரியர் நடுவில் முன் தடுத்தார், இல்லைல்ல வந்திருக்கவன் மகாவிஷ்ணு அவனுக்கு கொடுக்காதே தானத்தை அப்படின்னார். இல்லைல்ல நான் சொல்லிட்டேன் அதனால் தானம் பண்ணியே தீருவேன் அப்படின்னா, உடனே இந்த சுக்கராச்சாரியர் என்ன பண்ணார், தானம் பண்ணுறச்சே பொதுவாக அந்த தீர்த்தத்தை சேர்க்கணும், தீர்த்தத்தை சேர்த்து தானம் பண்ணணும். அப்போது அந்த தீர்த்தத்தை திருக்காவேரி அப்படின்னு ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணுவோம் நம்ம திருவாராதனத்தில். அந்த திருக்காவேரி அப்படின்னா சின்ன சொம்பு மாதிரி இருக்கும், அந்த சொம்புலேருந்து ஒரு வாய் சிம்மம், ஒரு வாய் வழியாக சிம்மம் இருக்கும், அந்த வழியாக தீர்த்தம் வரும். அந்த தீர்த்தத்து வழியாக இந்த தானத்துக்கு இந்த தீர்த்தத்தை உடுவா. அப்போது அந்த கிண்டி அந்த திருக்காவேரியோட நுனியில் சுக்கராச்சாரியார் ஒரு வண்டு ரூபத்தில் போய் உட்காந்துட்டார். அப்போ பெருமாள் பவித்திரம் சாத்தின்றிருந்தார், பிராமண வேஷம், வாமனமூர்த்தி அவர் கையில் இருக்கக்கூடிய பவித்திரத்தினால அந்த கிண்டியில் இந்த நுனியில் இருந்த அந்த வண்டை குத்தினர். அப்போது அந்த சக்கரத்தாழ்வார் அந்த பவித்திரத்தில் போய் தன்னுடைய சக்தியை ஆவிர்வவிச்சுண்டு இருந்தார் அப்படிங்கிறது பெரியாழ்வார் பாசுரத்திலேருந்து தெரியிறது. சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அப்படின்னு சாதிக்கிறார். நிசிம்மாவதாரத்திலையும் அதே தான். நகங்களில் பகவானுடைய நகங்களில் சக்கரத்தாழ்வார் ஆவிர்வவிச்சார் அப்படிங்கிறது தெரியறது. அதை அபயப்பிரதான சாரத்தில் சுவாமி தேசிகன் ஸ்ரீ நகங்களிலே ஸ்ரீ நிசிம்ம தசையில் திவ்யாயுதங்கள் அப்படின்னு சாதிச்சிருக்கார். இந்த ஆயுத சமுதாயம் ஆயுதங்களுடைய கூட்டமானது மொத்தம் அந்த நகங்களில் இருந்தது அப்படிங்கிறது தெரியுது. பரசுராம அவதாரத்தில் கோடாலியில் சக்கரத்தாழ்வாருடைய சக்தி இருந்தது அப்படிங்கிறது இதெல்லாம் தெரியுது. அதை சஹஸ்திரநாமத்திலையும் பகவானுக்கு சர்வ பிரகரணாயுதா அப்படிங்கிற திருநாமம் இருக்கு. இந்த சக்கரத்தாழ்வார் யாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவர் யாரு அப்படின்னா ஆயுதங்களுக்கெல்லாம் ராஜா. இந்த லோகத்தில் என்னென்ன ஆயுதம் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் இவர் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லணும். எம்பெருமானுடைய சங்கல்பம் தான் இந்த சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிறது ஒரு பட்சம். பகவானை காண்பிச்சு கொடுக்கறது இந்த சக்கரத்தாழ்வார் தான். ஏன்னா கலியன் சாதிக்கிறச்சே இன்னார் என்றறியேன், இவர் யாருன்னு எனக்கு தெரியலையே. பெருமாள் கலியன் முன்னாடி போய் நின்னாராம். அப்போ கலியனுக்கு நீர் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னாராம். பெருமாள் உடனே தன்னுடைய சங்க சக்கரத்தை அப்படி தூக்கி காண்பிச்சாராம். அன்னே ஆழியோடும் பொன்னாறு சார்ந்த முடையவடிகளை இன்னார் என்றறியேன். இந்த சங்க சக்கரங்கள் இருக்கே, இப்போ தெரிஞ்சுட்டேன் நான் இவர் யாரு அப்படிங்கிறது. அதனால் பகவானை காண்பிச்சு கொடுக்கறதுக்கு இந்த சங்க சக்கரங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியறது. பொதுவாக ஒருத்தருக்கு இந்த போர் கருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுதங்கள் இதெல்லாம் எதுக்கு வச்சுப்பா அப்படின்னா, புறத்தையார்கிட்டேருந்து தன்னை ரட்சிக்கிறதுக்காக வச்சுப்பா. இந்த பிஸ்டல்லாம் இப்போ தனியாக வச்சுக்கிறாளே சில பேர், அதெல்லாம் ஸ்வரக்ஷணம் அவாவால் காப்பாற்றிக்கிறதுக்காக வச்சுப்பா. கன்னு பிஸ்டல் இல்லை கத்தி கூட வச்சுப்பா சில பேர். அந்த மாதிரி இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிறானாலே புறத்தையார்ட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வச்சுக்கிறா அப்படின்றது தெரியறது. ஆனால் பகவான் வச்சுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. எல்லாரோட அச்சத்தையும் போக்கக்கூடியவன் பகவான். சர்வலோகம் யார் சர்வலோகமும் பயந்தால் யார் திருவடி தஞ்சமோ அவன்தான் பகவான் சர்வேஸ்வரன். அவனே எல்லாருடைய துன்பத்தை போக்கக்கூடியதான அவனே எதுக்கு இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுக்கணும்? அவன்தான் சர்வ வல்லமை பெற்றவன். அவன் எதுக்காக இந்த போர்க்கருவிகள்லாம் வச்சுண்டு இது சங்க சக்கரம் கதை சாரங்கம் கட்கம் இதெல்லாம் வச்சுண்டு நின்றுருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ இந்த போர்க்கருவிகள்லாம் பகவான்கிட்ட இருக்கிறது வியர்த்தம் தானே, அபார்த்தம் தானே, தேவையே கிடையாது. பகவான் தான் அவனே சர்வசக்தன், அவனுக்கு எதுக்கு இந்த ஆயுதங்கள்லாம்? இன்னொருத்தரை காப்பாற்றுறதுக்கு தானே அதெல்லாம். இல்லை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, மற்ற வாழ்க்கையிலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தானே இந்த ஆயுதங்கள்லாம் தேவை. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த பகவானுக்கு ஒரு நிலைமையே வராதே அப்படின்னு கேட்டால், அதுக்கு தேசிகன் பதில் சாதிக்கிறார். தன்னை அண்டிய பக்தாள், தன்னை அண்டி யாராவது துயரமாக துயரோடு இருக்கிறவா எல்லாருடைய துன்பத்தை களையணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கார். இன்னொரு காரணம், சாமான்யமாக ஒரு பாமரன் என்ன யோசிப்பான், ஐயோ இவர்கிட்ட எந்த ஆயுதமுமே இல்லையே, இவர் எப்படி நம்மளை காப்பாற்றுவார், இவர் ஆயுதம் இருந்தாலாவது நம்மளை எப்படியான காப்பாற்றலாம், இவரே வெறுமை நின்றுருக்கார், இவர் கையிலேயே எதுவும் இல்லை, இவர் எப்படி நம்ம காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தோணிடும். அப்படி தோணினா என்ன பண்ணுவான், பெருமாள் ஆசிரியிக்க மாட்டான். அப்படி ஆசிரியிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பகவான் சதா சதா பஞ்சாயுதி அப்படின்னு சாதிச்சாரோ இல்லையோ, அந்த மாதிரி எப்பயுமே பகவான் சங்க சக்கரங்களோடையும் ஆயுதங்களோடையும் இருக்கான் அப்படிங்கிறது தெரியறது. அதை தேசிகன் அபீதி ஸ்தவத்தில் சாதிக்கிறச்சே, அபார்த்தைதி நிச்சித பிரஹரணாதி யோகஸ்தவ ஸ்வயம்பகசி நிர்பயஸ்ததபிரங்க பிருத்வீதர ஸ்வரக்ஷணம் இவாபவத் பிரணதரக்ஷணம் தாவகம் யதார்த்த பரமார்த்தவித் நியதமந்தராத் மேதிதே அப்படின்னு சாதிக்கிறார். இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திவ்யாயுதமான சக்கரத்தாழ்வாரை பற்றி இந்த ஸ்லோகம் திருவகேந்திரபுரத்தில் சுவாமி தேசிகன் எழுந்தருளி இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் பரமத்தத்துடைய விஷயங்கள்லாம் தேசிகனுடைய திருவுள்ளத்தில் உதிச்சுது. அதை அனுபவிச்சுண்டு பரமத பங்கம் அப்படிங்கிற கிரந்தத்தை அனுகிரகிச்சார். அந்த பரமத பங்கம்ன்ற கிரந்தம் அமையணும் நன்னா அப்படிங்கிறதுக்காக மங்களாச்சரணமாக பரவாதிய ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட திருவாழி ஆழ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வார ஸ்தோத்திரம் மன்னர் சக்கரத்தாழ்வாருடைய கிருபை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சக்கரத்தாழ்வாரை உபாசிச்சா அவளுக்கு ஜெயம்தான். சர்வ விஜயப்பிரதர் அவர். அது மாத்திரமில்லாத சக்கரத்தாழ்வாருக்கு நிறைய அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கு. அருளார் திருச்சக்கரத்தால், அருளார் திருச்சக்கரம் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சாரோ இல்லையோ, அருளார் அப்படின்னா அருளால நிறைந்தவர். அந்த அனுகிரகத்தெல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்காக காத்துன்னு இருக்கார். நாம் அதை வாங்கிக்கணும்னா நாம் கொஞ்சமாக ஸ்தோத்திரம் பண்ணாலே சக்கரத்தாழ்வார் நிறைய அனுகிரகங்கள் பண்ணுறதுக்காக காத்துன்னு இருக்கார். அதனால சக்கரத்தாழ்வார் விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் திருவகேந்திரபுரத்தில் இந்த சுதர்சனாஷ்டகத்தை அனுகிரகிச்சார் அப்படிங்கிறது சரித்திரம். அதனால்தான் முதல் பாசுரத்தில் எண்டள வம்புயத்துள் இலங்கும் அருகோணம் இசை மண் பணிலம் திகிரி வளைவில் வளைவாய் முசலம் தின்கையில் அங்குசம் சீர் திகழும் கதை செங்கமலம் என்பட ஏந்தி நின்றான் எழிலாழி இறையவனே அப்படின்னு முதல் பாசுரத்தில் பரமத பங்கத்தில் சக்கரத்தாழ்வாரை பற்றினதான ஸ்தோத்திரம். கடைசி பாசுரம் திகிரிமழு உயர் குந்தம் தண்டங்குசம்ன்ற பாசுரத்தில் திரிசுதர்சனர் செய்ய ஈரன் புயங்களே. முதல் பாசுரத்தில் அஷ்டபுஜத்தோடு இருக்கக்கூடியதான சக்கரத்தாழ்வாரை தியானம் பண்ணார். கடைசி பாசுரத்தில் பரமத பங்கத்தோடைய கடைசி பாசுரத்தில் 16 திருக்கைகளோடு இருக்கக்கூடியதான சக்கரத்தாழ்வாரை தியானம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. அதில் ரெண்டு ஸ்தோத்திரமானது சக்கரத்தாழ்வாரை பற்றினது சுவாமி தேசிகன் பண்ணது. ஒன்று சுதர்சனாஷ்டகம், ரெண்டாவது ஷோடசாயுத ஸ்தோத்திரம். சக்கரத்தாழ்வாரை பற்றி ஸ்லோகங்கள் இருக்குது. அடுத்தது கூரநாராயணஜியர் பண்ண சுதர்சன சதகம். இதுக்கெல்லாம் முன்னாடி நடாதூர் அம்மாள் பண்ணின ஹேதி பொங்கலஸ்தவம் அப்படிங்கிற சக்கரத்தாழ்வாரை பற்றினதான ஸ்தோத்திரம். இந்த மாதிரி சம்பிரதாயத்தில் சக்கரத்தாழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஏத்தங்கள் சம்பிரதாயத்தில் மாத்திரம் இல்லை, வேதத்திலெல்லாம் கூட இந்த சக்கரத்தாழ்வாரை பற்றினதான குறிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் கிரமேண ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் அனுபவிக்க போகிறோம். அதனால் அனுகிரகப்பிரதராக இருக்கக்கூடிய அனுகிரகமே பிரயோஜனமாக இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தாழ்வாருடைய விஷயங்களை பற்றி மேல் மேலும் வரக்கூடிய உபன்யாசங்களில் நாம் அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.